தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ வளரும் பெறையே தேயாதே இனியோ அழுது தேம்பாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ யார் அடிச்சா தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ வளரும் பிறையே தேயாதே இனியும் அழுது மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ வளரும் பிறையே தேயாதே மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே தென்பாண்டிச்சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ யார் அடித்தாரோ